சொல்வேனுங்கோ, படுமாங்கா உருதுங்கோ, படுமாங்கா உரட்டுங்கோ, தை சாதம் ரெடி பண்ணுங்கோ. சாதம் ரெடி பண்ணுங்கோ. சாதம் ரெடி பண்ணுங்கோ. லேடி தமா கரு வாடி தமா துண்ட தாடி நீ குமரி புட்டு போடி குமாங்குத்த லேடி தமா கரு வாடி தமா துண்ட தாடி நீ குமரி புட்ட போடி எடு என்ன சுமை தாங்கியா அந்த சுமையத்தான தாங்கவா உரட்டுங்கோ. டவ்வா.